தேவகுணம் அசுரகுணம் இவை இரண்டையும் வைத்து சுவாமி விவேகானந்தர் கூறும் ஒரு கதையை காண்போம். ஒரு தேவனும் ஓர் அசுரனும் ஆன்மாவை பற்றி அறிவதற்காக முனிவர் ஒருவரிடம் சென்றனர். பல வருடங்கள் கல்வி கற்றனர். இறுதியில் ஒரு நாள் அந்த முனிவர் அவர்களிடம், நீங்கள் தேடும் பொருள் நீங்களே என்று கூறினார். இருவரும் தங்கள் உடலே ஆன்மா என்று நினைத்து கொண்டனர். மிகுந்த திருப்தியுடன் திரும்பி சென்று தங்கள் சுற்றத்தாரிடம், கற்க வேண்டிய அனைத்தையும் நாங்கள் கற்றுவிட்டோம், இனி உண்போம் குடித்து கழிப்போம், நாம் தான் ஆன்மா, நமக்கு மேல் எதுவும் கிடையாது என்றனர். அசுரனின் இயல்பே அறிவீனமும் மூடத்தனமும் தானே. அவன் மேற்கொண்டு சிந்திக்கவில்லை. தானே கடவுள், ஆன்மா என்பது உடலே என்று கருத்தில் பூரண திருப்தி அடைந்துவிட்டான். தேவன் சற்று தூய இயல்பு படைத்தவனாக இருந்தான். அவனும் முதலில், நானே, அதாவது இந்த உடலே பிரம்மம், எனவே அதனை வலிமையுடனும் ஆரோக்கியமுடனும் வைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். எல்லாவித இன்பங்களையும் அதற்கு அளிக்க வேண்டும் என்ற தவறான எண்ணம் கொண்டிருந்தான். ஆனால் முனிவர் கூறியதன் பொருள் அதுவாக இருக்காது, அதற்கு மேல் ஏதோ இருக்கிறது என்பதை சில நாட்களிலே புரிந்து கொண்டான். எனவே அவன் முனிவரிடம் மீண்டும் சென்று, சுவாமி, இந்த உடலைத்தான் ஆன்மா என்று கூறினீர்களா? ஆனால் எல்லா உடல்களும் அழிந்து போவதை நான் காண்கிறேனே, ஆன்மா மரணமற்றதல்லவா என்று கேட்டான். அதற்கு அந்த முனிவர், கண்டுபிடி, நீயே அது என்று கூறினார். அந்த தேவனும் உடலை இயக்குகின்ற பிராண சக்திகளையே ஆன்மா என்பதுதான் முனிவர் கூறியதன் பொருளாக எண்ணினான். ஆனால் சாப்பிட்டால் பிராணசக்திகள் வலிமையுடன் நிற்பதும், சாப்பிடாவிட்டால் அவை பலவீனம் அடைவதையும் சில நாட்களில் புரிந்து கொண்டான். எனவே முனிவரிடம் மீண்டும் சென்று, சுவாமி, பிராணசக்திகளே ஆன்மா என்று கூறினீர்கள் என்று கேட்டான். அவர் மறுபடியும், நீயே கண்டுபிடி, நீயே அது என்றார். வீடு திரும்பிய தேவன் யோசிக்கல் ஆனான். ஆன்மா என்பது ஒருவேளை மனமாக இருக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் எண்ணங்கள் எத்தனையோ விதமாக, இப்போது நல்லதாக மறுகணமே கெட்டதாக இருக்கிறது என்பதனை அறிந்து கொண்டு, மாறுகின்ற மனம் ஆன்மாவாக இருக்க முடியாது என்று எண்ணினான். எனவே அவன் முனிவரிடம் சென்று, சுவாமி, மனம் ஆன்மாவாக இருக்க முடியாது என்று நினைக்கிறேன், நீங்கள் அதையா சொன்னீர்கள் என்று கேட்டான். அவரோ மறுபடியும், நீயே கண்டுபிடி என்று கூறிவிட்டார். தேவன் வீடு சென்றான். இறுதியில் தானே ஆன்மா என்று தெரிந்து கொண்டான். ஆன்மா எண்ணங்கள் அனைத்திற்கும் அப்பால் உள்ளது, ஒன்றேயானது, பிறப்பு இறப்பில்லாதது, அதனை ஆயுதங்கள் வெட்ட முடியாது, தீ எரிக்க முடியாது, நீர் கரைக்க முடியாது, காற்று அதனை உலர்த்த முடியாது, அது ஆதியந்தம் இல்லாதது, அசைக்க முடியாதது, தொடுதற்கு அரியது, எல்லாம் அறிந்தது, எல்லாம் வல்லது, அது உடலும் அல்ல, மனமும் அல்ல, இவை அனைத்திற்கும் அப்பால் உள்ளது. இவ்வாறு அறிந்த தேவன் திருப்தி அடைந்தான். உடலை நேசித்ததால் பாவம் அந்த அசுரன் உண்மையை அறியவில்லை. உலகில் அசுர இயல்பு உடையவர்கள் ஏராளம் உள்ளனர். ஆனால் தேவர்களும் இருக்கவே செய்கின்றனர். புலன்களின் இன்பத்தை அதிகரிக்கும் எந்த முறையை ஒருவன் கற்பிக்க முன்வந்தால் அதை கற்றுக்கொள்வதற்கு ஏராளமானோர் தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் மேலான லட்சியத்தை காட்ட ஒருவர் முன்வந்தால் அதை கேட்பவர் மிகச்சிலரே. உயர் விஷயங்களை புரிந்து கொள்ளும் ஆற்றல் மிகச்சிலருக்கே, அதனை அடைவதற்குரிய பொறுமையோ அதிலும் சிலரிடமே உள்ளது. நன்றி.